எங்கிருந்தோ இளங்குயிலின் இன்னிசை கேட்டு கண் விழித்தேன். நினைவு அலைகள் மனதில் எழும்பும் நேரம் தட்டிவிட்டேன் மனக்கதவை திறந்து பார்க்க விரைந்து வா. நெஞ்சம் உந்தன் நெஞ்சம் கொண்ட சஞ்சலங்கள் மறைய எங்கிருந்தோ இளங்குயிலின் இன்னிசை கேட்டு கண் விழித்தே. இன்னிசை கேட்டு கண் விழித்தேன்.